பூவிற்கு மல்லிகை செண்டுக்கு தங்க வளை காப்பு மணிகளை மிஞ்சிடும் பொலிவு பெண்ணின் முகம் பார்த்து வைர மணிகளை மிஞ்சிடும் பொலிவு பெண்ணின் முகம் பார்த்து இந்த பையங்கிழி தாய்மையின் வாசல் நடந்திட பைந்தமிழில் வாழ்த்து பைந்தமிழில் வாழ்த்து மங்கள பெண் பொன் விளை மண்ணுக்கு தங்க வளை காப்பு சந்ததி தொடரட்டும் உன் வழி தொடரட்டும் உன் வழி கலை மாது மனம் குளிர பரிமாறுவோம் பரிமாறுவோம் மலர் மதியை அலங்கரித்து மலர் வேம்பு நலங்கு வைத்து அலங்காது குலங்காது வெள்ளி வளையல் பூட்டுவோம் வெள்ளி வளையல் பூட்டுவோம் சந்திட படுக்கையும் நொந்திட காதல் கனா கண்டாள் அன்று காதல் கனா கண்டாள் இன்று காதல் கணவன் துணையில் கண்மணி தாய்மை எதிர்கொண்டாள் இவள் தாய்மை எதிர்கொண்டாள் வண்ண வண்ணமாய் எண்ணற்ற வளைகள் எங்கும் ஒலிக்குதடி தேடி வரும் செல்வம் சுகமானது அது தரும் இன்பம் நிலையானது மங்கள பெண்ணுக்கு பொன் விளை மண்ணுக்கு தங்க வளை காப்பு பசும் தங்கத்தில் வடித்த மின்னும் கைகளுக்கு வைர வளை காப்பு வைர மணிகளை மிஞ்சிடும் பொலிவு பெண்ணின் முகம் பார்த்து வைரமணிகளை மிஞ்சிடும் பொலிவு, பெண்ணின் முகம் பார்த்து